இந்த ஐந்து இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறதோ அதுக்கேற்ற மாதிரி முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த ஐந்து வித இந்த ஐந்து கடமைகள் மட்டுமல்ல, இஸ்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்கிறது, அதற்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், வாழ வேண்டும். அவைகளில் மிக முக்கியமான, மிக கட்டாயமான கடமை தான் இந்த ஐந்து விதமான கடமைகள். இவைகளை கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். شيخنا سفر الله، لو تلاحظ في أركان الإسلام الصلاة، أداء الصلاة جماعة سواء في المسجد أو هنالك مظهر يعني جميل، أو ارتباط العبد بالرب سبحانه وتعالى، ثم مظاهر الوحدة يعني أن المسلمين كلهم أخوة. أيضا في الزكاة هنالك مظهر الرحمة في الإسلام، يعني أن الإنسان ينقي ماله وأيضا يرحم الفقراء من المسلمين، إخوان المسلمين يساعدهم. أيضا صوم رمضان عندما يشعر الإنسان أيضا بالجوع والعطش وغير ذلك ازداد إيمانه، يعني من جراء هذه الشعيرة العظيمة يشعر يعني بالرحمة لإخوانها من المسلمين وغير المسلمين. أيضا لو تلاحظ الحج أيضا كل الناس المسلمين كلهم من كل الدنيا، لغات مختلفة، أجناس مختلفة، ألوان مختلفة، ثقافات مختلفة، لغات مختلفة، ومع ذلك يتحدون في عبادة واحدة وفي لباس واحد. أنا أريد أن أتحدث عن قبل أن أنتقل لأركان الإيمان عن مظهر عظيم من المظاهر أو من الشعيرة عظيمة، أو نقول عبادة عظيمة من العبادة في هذا الدين العظيم، ألا وهي الرحمة في الإسلام. نريد أن نلقي نظرة، يعني نلقي الماحة جميلة للناس ونذكرهم أن هذا الدين دين رحمة، وأن الرحمة ظاهرة وشاملة في هذا الدين العظيم، علمناها النبي صلى الله عليه وسلم، منها يعني المرأة بن بني سلمة التي دخلت الجنة بسبب كلب أسقطه ماء، وغير ذلك كما قال النبي صلى الله عليه وسلم في الحديث، الراحمون يرحمهم الرحمن، يرحمهم في الأرض يرحمكم في السماء. تفضل يا شيخ. الله يبارك فيك. او دان اتامات ما ودغات كرناك متكرن لبنوا ابي ساكتشا كرپو ماتوكاوت ادالواي ابي دان متنا ساكتشا كروا اركان الاسلام اسلام ولا وغكيم اي وغكيم اتتم ابي الله تعالى وينوين කරන්නාو සමහරක් නැමදුම් වූවාට ඇත්තෙන්ම ඒ නැමදුම් හා නමස්කාරවලට පිටුපස ඉතා වැදගත් බොහෝ කරුණු, එම නැත්තම් බොහෝ පණිවිඩවල් ගැබ් වී තියෙනවා. ප්‍රධාන වශයෙන් ඉස්ලාම්වල තිබෙන්නා වූ සාමූහිකත්ව, එකමුතුව, සමගියට ලොකු ආදර්ශයක් මෙම නැමදුම් හා මේ පනවා තිබෙන්නා වගකීම් වලින් අපට ඉස්මතු වීම දැක ගන්න පුළුවන්. ප්‍රධාන වශයෙන් සලාතය. සලාතය අරගත්තොතින් අපි දන්නවා ඒ සලාතය සාමූහිකව, අපි ජමාත් කියලා කියන්නේ සාමූහිකව සලාත ඉටු කිරීම ඉස්ලාම්වල ප්‍රධාන කරුණක්. විශේෂයෙන් පිරිමි පාර්ශවය සලාතයේ සාමූහික මස්ජිදේ ඉටු කිරීම ඒගොල්ලන්ට ඉතාම වැදගත් කරුණක් හැටියට ඉස්ලාම් නියමකට තිබෙනවා. එහෙමනම් එතන ඒ සාමූහික සලාත කිරීමේදී ඉස්ලාම්වල සමගිය, එහි ඉස්ලාම්වල තිබෙන්නා වූ අර එකමුතුව ඉතාමත්ම දර්ශනය වෙනවා. ඉන්නමල් මුමිනුන ඉඛ්වා යනුවෙන් අල්ලාහ් තාලා කුරානයේ සඳහන් කරන විශ්වාසවන්තයින් සියල්ලන් සහෝදරයින්. වගේම උපවාසය අරගත්තොනි, උපවාසය තුළින් මේ පුද්ගලයා, මේ මුස්ලිම්වරයා බඩගින්නේ, කුසගින්නේ, තිබහ ඉවසීමෙන් උහුල ගැනීම තුළින් ඒ දුප්පත් පුද්ගලයාගේ කුසගින්න, තිබහ අමාරු රුදාව දැක ගැනීමට, හඳුනා ගැනීමට එතන ඔහුට වරමක් ලැබෙනවා. ඒ තුළින් ඔහුට ඒ දුප්පත් අය කෙරෙහි කරුණාවක්, දයාවක් ඇති වෙනවා, අනුකම්පාවක් ඇති වෙනවා. වගේම හජ් අපි අරගත්තොතින් එතන සියලුම පාර්ශවය අය, සියලුම එක් එක් ප්‍රදේශවල් වලින් විවිධ භාෂා කතා කරන, විවිධ පාටවල් වර්ණවලින් යුතු විවිධ අන්දමේ පුද්ගලයන් එතනට පැමිණ සියලුම දෙනා එකමුතුව ඒ කාර්යය ඉටු කරනවා. තමන් දන්නා, හඳුනන, නොහඳුනන සියලු දෙනා එකමුතුව, එක් රැස්ව ඒ කාර්යය ඒ නියමිත කාලය තුළ, නියමිත දිනවල් වල තුළ ඒ කාර්යය යෙදීම තුළින් ඉස්ලාම්වල ඒ සහෝදරත්වය, ඒ කරුණාව, දයාව එකමුතුව එතන පැහැදිලි වෙන තවත් වැදගත් දෙයක්. ඒ වගේ සකාත් අරගත්තොතින් තමා තුඛදු මින් අම්බාලින් වතුරද්දු ඉලා ෆුකරාහිම් අන බලන්න, තමන් තමාගේ දහඩිය මහන්සිය වැය කරමින් හම්බ කරගත්තු දේ අල්ලාහ් තාලාගේ අනට පමණක්ම යටහත්ව තමාගේම ප්‍රදේශයේ ඉන්නා වූ තමා දුප්පත් සහෝදර සහෝදරයන්ට බෙදා දෙනවා. තමන්ගේ මුදල් අන්න ඒ අයට බෙදා දෙනවා. ඒක තමන්ට ඇයිති නෑ කියන එකම සිතින් ඒක දෙන්නේ. පාරිශුද්ධව එයාට යා යුතු දෙයක් යන හැඟීම ඒක කරන්නේ. අන්න එතනත් එහෙනම් අර අනුකම්පා කරුණා දයා පිළිබිඹු වෙනවා. ඉස්ලාම් මීට අමතර අපට පවසන්න පුළුවන් වරක් මොහොම්මතුමා පැවසුවා අපචාරයේදීසිය කාන්තාවක් සුනකේකුට බල්ලෙකුට උදව් කිරීම හේතුවෙන් ඒ බල්ලගේ පිපාසය සිඳීමට කාරණා වීම හේතුවෙන් ඒ අපචාරයේදී සිටිය කාන්තාව අල්ලාහ් තුමා කමා කරලා ස්වර්ගය ලබා දෙනවා. ඒ වගේම පැවස මොහම්මතුමා දඛල තිම්රාතුන් නාර බිහිරතින් වගේම තවත් කාන්තාවක් බලලෙකුව එහෙමම සිර කර තිබ්බා කන්න දුන්නේ නැහැ. ඒ බලලව මුදවා හැරියෙත් නැහැ. ඒ හේතුවෙන් අල්ලාහ් තාලා ඒ කාන්තාවට දඬුවම් දී නිරේට නියම කෙරුවා යන හදීසේ සඳහන් වෙනවා. එහෙනම් කරුණාව අහිංසාව ඉස්ලාම් ඉතාමත්ම ඉහළින් සඳහන් කරනවා සලකනවා. අපි දන්නවාද ඉස්ලාම් වලට තිබෙන ඉතාමත්ම වැදගත් චෝදනාව තමයි ඉස්ලාම් හිංසාවට හිංසාව පතුරවන ආගමක් දහමක් කියලා. හැබැයි ඇත්තෙන්ම සැබෑව කවුරු හොයා බලන්නේද ඉස්ලාම් ගැන කවුරු සැබෑව හොයා බලා හඳුනාගන්නේද සැබෑව තේරුම් ගන්නේද එයාට පැහැදිලිවම වෙනවා ඉස්ලාම් කතරම් කරුණාදායක වගේම අනුකම්පාවිත වගේම හිංසාවට මුල් අහිංසාවට මුල් තැන දෙන ආගමක් කියන එක. අල්ලාහ් තාලාගේ අපි දන්න විශේෂ නාමවලින් පුද වෙනවා අර් රහ්මාන් අර් රහීම්. අල්ලාහ් තාලා සියලුම දේ මෙලොව සියලුම දෙනාට අල්ලාහ් තාලා පිළිගත්තු නොපිළිගත්තු සියලුම දෙනාට අල්ලාහ් තාලා එකසේ එක සමානව සලකනවා. එයාට කරුණාව දයාව පෙන්වනවා. එළවදි තමයි ඔහුට පමණක් අවනත වූ අයට විශේෂයෙන් සලකන්නේ. අන්න එහෙනම් මේක ඇත්තෙම අපි කවුරුත් අපේ හිතේ පත්ත කරගත යුතු වැදගත් පණිවිඩයක්. අපේ ෂේඛ් එක මතක් කරුවා ජසාහුල්ලාහ් ඛෛර්. ජසාකල්ලාහ් ඛෛර්. ඔය හසන අල්ලාහ් හින් තකරුමන් ෆදලන්. අක්ෂර கண்ணியமிக்கவர்களே, நாங்கள் முன்னாடி இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமைகளை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இதே போன்று இஸ்லாம் காருணியத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், கருணையை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நாங்கள் இப்போது சொன்ன இஸ்லாத்தினுடைய இந்த கட்டாய கடமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தொழுகை இருக்கிறது. தொழுகையை பொறுத்தவரையில் ஆண்கள் ஒவ்வொரு ஒரு தொழுகைக்கும் பள்ளி வாயலுக்கு சென்று அங்கே கூட்டாக சேர்ந்து தொழுவார்கள். இந்த கூட்டாக அந்த ஒவ்வொரு தொழுகையும் அவர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த இடத்துக்கு கூடுகிறார்கள் என்று சொன்னால், வெறுமனே தொழுவதற்கு மட்டுமல்ல, அவர்கள் தொழுதற்கு பிறகு அந்த தொழும்போது அந்த சகோதரத்துவத்தை பேணக்கூடிய மாதிரி என்ன செய்ய அந்த ஒரு தன்மையை அங்கே உண்டாகிறது. அதனாலதான் இஸ்லாத்திலே சொல்லப்படும் முஸ்லிம்கள் எல்லோருமே வந்து முஸ்லிம்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர், ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு ஒரு சகோதரனாக இருப்பான். அப்போ அந்த இடத்திலே ஒரு சகோதர தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இதை அந்த ஒருத்தரை ஒரு சந்திக்கும் போதோ சில வேளைகளில் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஒருத்தரை பார்த்து அவர் சில நேரம் ஏழையாக இருக்கலாம், அல்லது அவருக்கு ஏதாவது தேவைப்படலாம். அப்போ இன்னும் அந்த பள்ளியிலே ஒருத்தரை சந்திக்கும் போதும் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக அவரது அந்த அந்த இடத்துல அவரது காட்சி தருகிறது. அப்போ இது ஒரு காருணியத்துக்காக வேண்டி அந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்கிற தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு இடமாக அது அமைந்து விடுகிறது. அப்போ இந்த கடமைகள் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமைகள் என்று சொல்லி நாங்கள் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய போதிலும், அந்த கடமைகளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றினாலும் இது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதாக, இந்த ஒரு சகோதர முஸ்லிமுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையக்கூடியதாகத்தான் இந்த கடமைகள் சரி இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோம்பு பிடிக்கிறது, இந்த ரமலான் மாதத்தில் நோம்பு பிடிக்கிறது என்று சொல்லுவோம். இந்த நோன்பை பொறுத்த வரையில் ஒருத்தர் பட்டினி கிடப்பார் காலையிலிருந்து மாலை வரை பட்டினி கிடப்பார். இவர்கள் யாரது? ஏழைகள் மட்டுமல்ல, பணக்காரர் எவ்வளவுதான் வசதி உள்ளவர்கள் கூட அந்த எல்லா வசதிகளையும் அப்படியே வைத்து விட்டு அல்லாவுக்காக வேண்டின செய்கிறார்கள், அந்த பட்டினியாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் எவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நேரத்தில் எதுவுமே செய்ய மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள், உண்ணவும் மாட்டார்கள், பருகவும் மாட்டார்கள். அந்த பசியை உணரக்கூடியவராக, தன் ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன், ஒரு எளியவன் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த பசியோடு இருக்கிறான் என்கக்கூடிய அந்த பசியை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தனாக கூட என்ன செய்யற மாறி விடுகிறான். அதனால் அந்த நோன்பு முடிந்ததற்கு பிறகு, அந்த ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொரு ஒருத்தரும் தங்க அந்த ஒரு குடும்பத்தில் வந்து 6 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 6 பேருக்கும் கணக்கு பார்த்து அந்த ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்யும் முகமாக ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படும், அவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவதற்காக வந்து எல்லோரும் சமமான முறையில் அந்த அந்த அந்த அந்த தினத்தில் ஏழைகள் சரி பணக்காரர்கள் சரி எல்லோருமே உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பணக்காரர்களால் உள்ளவர்களால் அந்த நோன்பு பிடித்து அந்த அந்த காலத்துக்குரிய ஒரு ஜகாத்தாக ஒரு தர்மமாக என்ன செய்வார்கள், ஒவ்வொருத்தரும் கொடுத்து கொள்வார்கள். இதை எதற்காக வேண்டும் என்று சொன்னால், எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், அந்த நேரத்தில் எவருமே பட்டினி கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ பசியை உணர்ந்த உணரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது, அந்த பசியை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மையை அந்த நோன்பு என்ன செய்கிறது, அது அந்த ஒரு அந்த நோன்பு வந்துட்டு கற்றுக் கொடுக்கிறது. இதே போல பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஜக்காத்துன்னு சொன்னோம், உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒன்று. இது வந்து ஒரு பெரியதொரு ஒரு காரணியத்தை காட்டுகிறது. எவ்வளவுதான் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பொருள்களை தங்களோடு வைத்து கொள்ள முடியாது, அதை ஏழைகளுக்கும் அதனை பகிர்ந்தளித்து அவர்களும் அந்த வயிறார உண்ணுவது மட்டுமல்ல, அவர்கள் தொழில் செய்வதற்கு கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். தாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்து தாங்களும் தொழில் செய்து மற்ற ஏழைகளை வாழ வைப்பதற்குரிய ஒரு முன்மாதிரியாக என்ன செய்கிறது, இந்த ஜக்காத் வந்துட்டு அமைந்து விடுகிறது. இது அதாவது ஒரு ஒரு கடமை என்று மட்டுமல்ல, அதாவது இது ஒரு இஸ்லாத்தில் உள்ள ஒரு கடமையாக இருந்தாலும் இது மற்றவர்களை மற்ற ஏழை எளியவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறான், ஏற்படுத்திருக்கேன். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன வழங்கன்னு சொன்னால், இஸ்லாம் மிக முக்கியமாக அந்த காரூணியத்தை, அந்த கருணையை ஏவக்கூடிய கட்டளையிடக்கூடிய ஒரு மார்க்கம் என்கிறதை என்ன செய்ய முடியும், நாங்கள் இதிலேருந்து விலக கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இந்த ஹஜ்ங்கிறது இருக்கிறது, ஹஜ்ஜு கடமையை பொறுத்தவரையில் வெறுமனை யோசித்து விடக்கூடாது. இந்த பணங்களை எல்லாம் செலவழித்து மக்காவுக்கு வந்து திரும்புவது மட்டுமல்ல, அதில் வந்து பல பிரயோசனம் முஸ்லிமானவர்கள் பல பயன்களை என்ன செய்வார்கள் அதில் அடைந்து கொள்வார்கள். ஏழை எளியவர்கள் வந்து இந்த உலகத்திலிருந்து எல்லா மக்களுமே, அது யாரெல்லாம் வர முடியுமானவர்களாக இருக்கிறார்களோ எல்லோருமே என்ன செய்கிறார்கள், அதை வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த சகோதர தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த ஹஜ் இருக்கிறது. இதில் வந்துட்டு கலர் வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள், பேச்சு அந்த பாசையை வைத்து ஒரு என்ன வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள், நாடு ரீதியாக வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். அப்போ எல்லோருமே சமம் என்கிறது மட்டுமல்ல, எல்லோருமே ஒரு சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள். அவர்கள் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, உலக மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி அந்த சகோதர தன்மையை பேணக்கூடிய ஒரு இடமாக ஒரு நேரமாகத்தான் அந்த ஹஜ்ஜுடைய நேரம் என்ன செய்கிறது இருக்கிறது. இது போன்று பல விஷயங்கள் சில பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது கூட சொல்கிறார்கள், அதாவது இந்த காரூணியத்தை பற்றி பேசும்போது, பூனை விஷயத்தில் ஒரு பெண் நரகம் நுழைந்தால், சொர்க்க நரகம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஒவ்வொரு ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட தெரியும் சொர்க்கம் என்று சொன்னால் என்ன, நரகம் என்று சொன்னால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோருமே சொர்க்கத்துக்கு போவதற்கு சிறார் ஆசைப்படுகிறார்கள். அப்போ நபி அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், பூனை விஷயத்தில், பூனையுடைய விஷயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெண் நரகம் போகிறார், இந்த ஒரு பெண் நாயுடைய விஷயத்தில் அவர் சொர்க்கம் போகிறார். அதாவது பூனைக்கு உணவு கொடுக்காமல் அதற்குரிய அதை கட்டி வைத்து வதைத்ததினால் அந்த பூனைக்கு கொடுக்க வேண்டிய அந்த கருணையை, அந்த பூனைக்கு கருணை காட்டாததினால் அவர் வந்து நரகத்துக்கு போகிறார். இன்னொரு பெண் நாய்க்கு வந்துட்டு அவர் கருணை காட்டியதினால், தாகத்தில் அவன் தாகத்தினால் வந்த நாய்க்கு நீர் கொடுத்ததினால் அந்த பெண் வந்து நரக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக நிசிர மாறிவிடுகிறார். அப்போ இந்த மாதிரி காரூணியத்தை, நல்ல காரூணியத்தை ஏவக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமாக செய்து இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஜஸாகல்லாஹு கைர பார்க்கீங்க. أريد حقا أن أنبه أخواني وأخواتي الأفاضل الكرام قبل أن نخرج إلى فاصل قصير بأمر عظيم، وهو من دعم مثل هذه المشاريع العظيمة